ஏபிசி நிவாசி சோ ஈசி உன் ராசி வாரோசி அழகிய பள்ளியறை இது பள்ளியறை பள்ளியறையா பள்ளி வந்து சொல்லி தர வந்தே சொல்லி தந்து வரும் கலையா ஏபிசி நிவாசி எல்லாம் என் கை ராசி சோ ஈசி சொல்லித்தந்து வரும் கலையா நீ வாசி எல்லாம் என் கை ராசி சோ